स्वर्णलिङ्गमे ई स्वर्णलिङ्गमे राजाधिराज ज्ञान प्रकाश ई स्वर्णलिङ्गमे ई स्वर्णलिङ्गमे ई स्वर्णलिङ्गमे राजाधिराज ज्ञान प्रकाश ई स्वर्णलिङ्गमे ஈசான்யலிங்கமே சிவமே ஈசான்யலிங்கமே சிவமே பல யுகமாக தவம் செய்யும் சிவமே ஈசான்யலிங்கமே சிவமே பல யுகமாக தவம் செய்யும் சிவமே ஆகாயமாய் உந்தன் திருமேனியே ஒரு லிங்கத்தில் அது அரங்கேறியே அண்ணாமலை நின்றதே எமை அன்றாடம் காக்கின்றதே ஈசாங்கலிங்கமே சிவமே பல யுகமாக தவம் செய்யும் சிவமே கல்யாண சுந்தரத்தை கைலாய மந்திரத்தை தென்கோடி ஜனம் யாவும் தேட கல்யாண சுந்தரத்தை கைலாய மந்திரத்தை தென்கோடி ஜனம் யாவும் தேட ஊர்பல தேடி அவரலைய நீ கிரிவல பாதையில் முளைத்ததென்ன ருத்திரர் யாரும் அடிப்பணியனே வடக்கீழ் திசையில் எழுந்ததென்ன அதிகார நந்தி ஏறி கருணையில் நின்றாதி ஈசான்யம் இன்று ஓதி பணிந்தார பக்தர் கோடி கருணாநிதி நீயே கதி சந்ததி பெருக வைத்தருளே சண்முகம் தந்த பரம்பொருளே மருந்தாக வந்தலிங்கம் மாயாணம் ஆடுலிங்கம் சனிதோஷம் போக்க வந்தலிங்கம் மருந்தாக வந்தலிங்கம் மாயாணம் ஆடும் லிங்கம் சனிதோஷம் போக்க வந்தலிங்கம் ஈசான்ய மூலை ஈரமென்பாரும் மனதுக்குள் ஈரம் கசியுமன்றோ ஈசான்யலிங்கம் சுயம்பு என்பார் நீ தானாய் தருகின்ற தெய்வமன்றோ அசுரர் வந்து தொழுதாலும் அருளை அள்ளி தரும் பாதம் அருணகிரி வலத்தில் ஏங்கும் அடியவர் தம்மை தாங்கும் அருணாச்சலா ஹரனே சிவா இடர்களை களை ஆண்டவனே ஈசான்யலிங்க ஈஸ்வரனே ஈசான்யலிங்கமே ராஜாதிராஜ ஞான பிரகாச ஈசான்யலிங்கமே ஈசான்யலிங்கமே